கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கையர்க்கன் மங்கள நாயகி பூத்தோல் மெல்ல சிரித்தாள் அங்கையர்க்கன் மங்கள நாயகி பூத்தோல் மெல்ல சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தாள் கங்கை பின்னாலே நெழுகின்ற கோலம் என்ன ஓர் கோல மேகங்கள் தாளாட்டு பாடாமல் பின்னாலே நெழுகின்ற கோலம் என்ன சிரித்தாள் கங்கை